ജാതാപരാധമപി മാമനുകമ്പ്യ ഗോദേ ഗോത്രീ യദി ത്വമസി യുക്തമിദം ഭവത്യാഹ വാത്സല്യ നിർഭരതയാ ജനനീ കുമാരം സന്യേന വർദ്ധയതി ദഷ്ടപയോധരാപി. ശ്രീമതി ഗോദായേ നമഃ. ശ്രീമതി നിഗമാന്ത മഹാദേശികായ നമഃ. ஸ்ரீ கோதாஸ்தியில் உள்ள 27வது பத்தியம் இது. ரொம்ப அற்புதமான பத்தியம். சுவாமி தேசிகன் கோதையினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறார், அல்லது ஒரு ஆச்சரியப்பட்டுட்டு இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்ற ரீதியில் சாதிக்கிறார். அம்மா, நான் எப்படிப்பட்டவன் சொன்னால், எப்போதும் குற்றம் செய்யக்கூடியவன். அதுவும் ஒரு ஒரு உதவியை பெறும்பொழுதே அந்த உதவியை செய்கிறவாளுக்கு நான் ஒரு அபராதத்தை பண்ணக்கூடியவன், ஒரு அவசாரத்தை செய்யக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நீ இப்படி என் மீது இவ்வளவு கருணையை போகின்றாயே, இது வந்து யோசிச்சு பார்த்தா பொருத்தமாக தான் இருக்கு அப்படிங்கிறார். என்ன பொருத்தம்னு கேட்டால், ஒரு சிசுவை ஈன்ற தாய் அந்த ஸ்தனந்தையன்னு சொல்லுவோம் அந்த குழந்தைய, அந்த குழந்தை பாலை பருகும்போது சில குழந்தைகள் கொஞ்சம் பொல்லாத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த இன்னொரு தாய்கள் தாய்மார்கள் அதை நல்லா அனுபவிக்கலாம். அது என்ன பண்ணும், இன்னொரு முளையை வந்து தன்னுடைய பிஞ்சு விரலால் போட்டு அதை நோண்டி கொண்டும், அல்லது சில சமயம் வந்து என்ன பண்ணும் கேட்டால் கடிச்சிடும் அந்த ஸ்தனத்தை. இதெல்லாம் அந்த தாய்க்கு வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதுக்காக அந்த தாய் கோவப்பட்டு அந்த குழந்தையை விளக்க போகிறதில் அதையும் ரசிக்கிறார். அழுவார், பெரிய அழுவார், ரொம்ப அற்புதமாக ரசிக்கிறார். இந்த மாதிரி விஷயங்களை அந்த பாசகங்கள் நம்ம அனுபவிக்கலாம். முளை உண்ட வாராயின்னு தாயா, கிருஷ்ணனுடைய தாயா பாவிச்சுட்டு அழகா பகவான் அனுபவிக்கிறார் அந்த ரீதியில். அல்லது அது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் கொஞ்சம் பெருசானா கூட நம்ம சாதம்லாம் ஊட்டுறோம்னா குழந்தைக்கு, அந்த குழந்தை எவ்வளவோ அட்டகாசம் பண்ணுறது, அந்த தாய் மேலேயே துப்புறது, அம்மா மேலேயே துப்புறது, அல்ல சாதம் தட்டி விடுறது, இல்லை நம்ம பெருசான பிறகு கூட அம்மா தலிகை பண்ணி போட்டால் என்ன தலிகை, அது தண்டம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்காக அந்த அம்மா கோச்சின உடனே எழுந்து போகணும்னு சொல்கிறது இல்லை, என்னடா பரவாயில்லடா சாப்பிட்றா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் மீது வைக்கக்கூடிய கோபத்தை பொறுத்துண்டு அந்த குழந்தைக்கு சாப்பிட்டப்படா உருவான்னு ஒரு தாய் சொல்லுவா. அந்த மாதிரி நீ அடியனுடைய தாயாக இருந்துன்னு இந்த மாதிரி நான் காப்பாற்றியமா, நான் இவ்வளோ பெரிய குற்றங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடியனா இருந்தாலும் உன்னுடைய இந்த கருணையானது, உன் கருணைக்கு நான் பாத்திரமாக இருக்கிறது பொருத்தமாகவே உள்ளதுன்னு அழகாக சாதிக்கிறார். அதான் பிராட்டிகளுடைய ஒரு விசேஷம். கோதையே தான் இங்கே சம்போதன பதம். கோதா பிராட்டியே வர்தயதி, வர்தயதி இதில் ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கலாம் இந்த பத்தியத்தை அன்வயம் பண்ணுறதுக்காக. அசின்னு ஒரு பதம் போட்டிருக்கார், அசின இருக்கின்றாய், அதை முதல்ல பார்த்துடலாம். கோதே துவம் அசி, நீ இருக்கின்றாய், நீ ஆகின்றாய். கோதே துவம் அசி எதி அசி அப்படின்னா எத்யசி, எதி அசின்னு சொன்னால் நீ இருக்கிறாயே ஆகில், இப்படி இருக்கின்ற இப்படி இருக்கியே, இது இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இது அது அப்படி அந்த அர்த்தத்துக்கு என்னவா இருக்குங்கிட்ட கோப்த்ரி எதி அசி. கோப்த்ரி, கோப்தான்றது புல்லிங்கம், கோப்த்ரின்றது ஸ்ரீலிங்கம். நீ காப்பவளாக இருக்கிறாயே, அப்படி இருக்கிறாய் என்னில், அது அப்படி போகிறது. எப்படி அனுகம்பிய, அனுகம்பியன்னா அனுகம்பான்றது அந்த கிருபா விசேஷம். அனுகம்பியன்றது உன்னுடைய என்னை உன்னுடைய தயைக்கு லட்சியமாக்கி இலக்காக்கி, மாம் மாம் அனுகம்பிய, என்னை உன்னுடைய தயைக்கு இலக்காக்கி காக்கிறாய் என்று சொன்னால் அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்டவன், இப்போ எதுக்கு இவ்வளவு பீடிகை போடணும் கேட்டால், ஜாதாபராதம் அபி மாம். ஜாத அபராதம்னா இது குற்றம் செய்தவன், அபராதக ஜாதாபராதகன்னு குற்றம் செய்தவன், ஜாதாபராதம் தித்தியா பக்தி ஏகவசனம். அப்படி அபராதத்தை செய்தவனாக இருந்தால் கூட அப்படின்னா இருந்தாலும் என்னை அப்படிப்பட்ட என்னை நீ காக்கின்றாய். இது இதம், இந்த விஷயம் இதம்னா திஸ் ஃபேக்ட், திஸ் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், திஸ் இதம் பவத்தியாக யுக்தம், பவத்தியாகன உனக்கு, பவதி சப்தம் பவத்தியாகன உனக்கு, ஷஷ்டி பக்தி ஏகவசனம். யுக்தம் கில, யுக்தம் நனு, யுக்தம் அஸ்தி, யுக்தம்னா பொருத்தமாகவே உள்ளது. ஏனெனில் ஜனனி வர்தயதி, ஜனனினா ஈகாரந்த சப்தம், ஸ்ரீலிங்க சப்தம், அது தாய், தாய் போஷிக்கின்றாள், வர்தத்தேனா வளர்தல், வர்தயத்தின வளர செய்தல், போஷிக்கின்றாள். எதை, யாரை? ஸ்தலந்த ஸ்தன்யேன, குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி. குமாரம் தன்னுடைய புதல்வனைன்னு போட்டுண்டார், ஏன்னா ஆம்பளை பசங்க கொஞ்சம் துஷ்டமா இருக்கும், அதுக்காக போட்டுண்டார். குமாரம் குமாரம் குமாரக குமாரம் தன்னுடைய புதல்வனை, ஸ்தன்யேன அல்லது தன்னை முன்னிறுத்தி பத்தியம் பண்ணதால குமாரம்னு ஸ்பெசிபிக்கா போட்டுருக்கலாம். ஸ்தன்யேன ஸ்தன்யம்னு சொன்ன முளைப்பால், ஸ்தன்யேனன்றது தித்யா பக்தி ஏகவச்சனம், முளைப்பாலினால் போஷிக்கின்றால். எப்படிப்பட்ட புதல்வன், தஷ்டபயோதராபி. அந்த தஷ்டபயோதரான்றது இப்ப ஜனனிக்கு விசேஷனம் ஆதிப்போம். தஷ்டபயோதரா பயோதரா பயோதரான்றது அந்த கொங்கையை குறிக்கிறது, ஸ்தலத்தை பெருக்கக்கூடியது. அது தஷ்டன்னு சொன்னா கடிக்கப்பட்ட, அப்ப கடிக்கப்பட்ட கொங்கையை உடையவளாயினும் வாத்சல்ய நிர்பரதையா, வாத்சல்யத்தினுடைய மிகுதியினால அந்த புதல்வனை, எந்த குழந்தை தன்னுடைய முளையை கடித்ததோ அந்த குழந்தைக்கு கூட அந்த அந்த குழந்தையை அதே முளைப்பாலினால் வளர்க்கின்றாள் என்றோ. அதனால நீ அடியேனை காப்பாற்றுறது சால பொருத்தம்தான், ஏன்னா நீ எனது தாய், நான் உனது சிசுன்னு அழகா இங்க ஸ்துதி கொண்டார் நம்முடைய சுவாமி தேசிகன் கவிதா ஜெயசரி. ஒரு தடவை அண்மையத பார்த்தோம்னா, கோதே ஸ்வம் ஜாத்தாபராதமபி மாம் அனுகம்பிய கோத்ரி யதியசி இதம் பவத்யாக யுக்தமேவ யுக்தம் யதோஹி ஜனனி தஷ்டபயோதராபி வாத்சல்ய நிர்பரதையா குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி. கோதே கோதா பிராட்டியே, துவம் நீ ஜாத்தாபராதமபி மாம், குற்றம் செய்தவனாக இருந்தால் கூட என்னிடத்தில் அல்லது என்னை அனுகம்பிய உன்னுடைய அருளுக்கு என்னை இலக்காக்கி, கோப்த்ரி யதியசி நீ என்னை காக்கின்றவளாக இருக்கிறாய் என்பதில் இதம் பவத்தியாக யுக்தம் ஏவ, இது உனக்கு பொருத்தமாகவே உள்ளது. ஏனென்றால் இது நம்ம போட்டுக்கணும், எதோஹி ஜனனி ஒரு தாய், தஷ்டபயோதராபி தன்னுடைய கொங்கையானது கடிக்கப்பட்டிருந்தா கூட அபி இருந்தாலும் வாத்சல நிர்பரதையா அன்பின் மிகுதியால் குமாரம் தன்னுடைய புதல்வனை ஸ்தன்யேன வர்தயதி முளைப்பாலினால் வளர்க்கின்றால் போஷிக்கின்றால் அல்லவோ அப்படின்னு அழகா சாதிக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை நமக்கும் ஞாபகம் ஓட்டுகிறார் கோதா பிராட்டி. நாம் அனைவரையுமே எல்லோருக்கும் அவள் கருணையை பொழியக்கூடியவள், எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கும் இங்கு வாய்க்கும் கண்டிருந்து அழ்வாருடைய வார்த்தை. அது மாதிரி ரீதியில் எல்லாருக்கும் பக்ஷபாதமின்றி அவள் தன்னுடைய கருணையை பொழிவாள்னு இங்கே நமக்கு சூச்சிப்பிக்கிறார். 27 பத்தியத்தில் நாளைய தினம் 28 பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதி கோதாய நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.